సరే సాని సరి సాని సాని సమగమరి సగగరి మమ మగ సాని దమగరి సని కీరవాణి ఇరవిలు కనవిలు పాడవాణి ఇదయమే పురుగుదే அடியே நடி சோதனை தினம் வாலிப வேதனை தனிமையில் என்கதி என்னடி சங்கதி சொல்லடி வாணி கீரவாணி இரவிலு கனவிலு பாடவாணி இதயமே உருகுதே గరిస పమగ పాణి సరి గరి గస నీ పాణి పార్తదానడి చూడానదు మార్గళి నీ సొన్నదానడి పూపూతదు పూంగొడి அடியேனடி சோதனை தினம் வாலிப வேதனை தனிமையில் என்கதி என்னடி சங்கதி சொல்லடிவாணி கீரவாணி இரவிலே கனவிலே பாடவாணி இதயமே குறுகுதே சோதனை தினம் வாலிப வேதனை தனிமையில் எங்கதி என்னடி சங்கதி சொல்லடி வாணி கீரவாணி இரவிலே கனவிலே பாடவாணி இதயமே உருகுதே